கூடாரே வெல்லும் கோவிந்தா, கூடாரே வெல்லும் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் கூடாரை வெல்லும் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் கூடாரே வெல்லும் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் கூடாரே வெல்லும் கோவிந்தா, தன்னை பாடி பறை கொண்டு யாம் பேரும் சம்மானம் நாடு போக பரிசினால் நன்றாக நாடு போகும் பரிசினால் நன்றாக நாடு போகும் பரிசினால் நன்றாக நாடு போகும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே சேவி போவே, சூடகமே தோள் வளையே தோடே சேவி போவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, குடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம் பாவாய், குடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம் பாவாய் ஆ.